ശ്രീമതേ ശ്രീ വരാഹ മഹാദേശികായ നമഃ, ശ്രീമതേ രംഗരാമാനുജ മഹാദേശികായ നമഃ, ശ്രീമതേ വേദാന്ത രാമാനുജ മഹാദേശികായ നമഃ, ശ്രീമതേ നിഗമാന്ത മഹാദേശികായ നമഃ, ശ്രീമതേ ഭഗവതേ ഭാഷ്യകാരായ മഹാദേശികായ നമഃ, ശ്രീമതേ വകുളഭൂഷണ മഹാദേശികായ നമഃ, ശ്രീമത് ശ്രീ ഗോദായേ നമഃ, ശ്രീ രംഗനാഥ ദിവ്യമണി പാദുകാഭ്യാം നമഃ, ശ്രീ തരംഗ മുഖരന്തിനി ഹേമാബ്ജ നായിക സമേത ശ്രീ ദേവനാഥ പരബ്രഹ്മനേ നമഃ. ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവി താർക്കിക കേസരി വേദാന്താചാര്യ വര്യോമേ സന്നിധത്താം സദാകൃതി രാമാനുജ ദയാപാത്രം ജ്ഞാന വൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥ സമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യ പര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യമച്യുതപദാം ഭുജയുഗ്മ രുഗ്മവ്യാമോഹത സ്തുതിതരാണി ത്രിനായമേനേ അസ്മദ്ഗുരുർഭഗവതോശ്ച ദയൈക സിന്ധുഃ രാമാനുജസ്യ ചരണോ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവതയസ്തലയാ വിഭൂതിസർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ കുലപതേർവകുലാഭിരാമം ശ്രീമത്തദംഗ്രയുഗളം പ്രണമാമി മൂർധ്ന ഭൂതം സരസ്വമഹദാഹ്വയ പട്ടനാഥ ശ്രീഭക്തിസാരകുലശേഖരയോഗിവാഗാൻ ഭക്താംഗ്രേണ പരകാലയതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത് പരാങ്കുസമുനിം പ്രണതോസ്മി നിത്യം നീലാതുംഗസ്തനഗിരിതടേ ശുദ്ധമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാത്യം സ്വംശ്രുതി സദശിരസ്സിദ്ധമധ്യാപയന്തി സൂക്ഷിഷ്ടായാം സൃജനി കളിതം വ്യാപലാത്കൃത്യ ഭുങ്ക്തേ ഗോദാതസ്യേ നമേതമിതം ഭൂയയേ വാക്തുഭൂയഃ അന്നവയൽ പുതുവൈ ആണ്ടാളരംഗർക്ക് പണ്ണതൃപ്പാവൈ പൽപതിയം ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൾ നർപ്പാമാലൈ പൂമാലൈ സൂടിക്കൊടുത്താടെ ചൊല്ല് സൂടിക്കൊടുത്ത സുടർക്കൊടിയേ തൊൽപ്പാവൈ പാടിയരുള വല്ല പൽവളയായ് നാടിനീ വേങ്കടവർക്കെന്നൈ വിധിയൻറെയും മാറ്റം നാം കടവാ വണ്ണമേ നൽക. இன்றைக்கு 18வது பாசுரம். இந்த பாசுரத்துல புருஷகார பூதையான நப்பின்னையை எழுப்புகிறார்கள் இந்த ஆண்டாள் கோஷ்டியர். இது தாயாருக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக பாசுரம். இது நம்ம எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்ச விஷயம்தான். உகாரத்துல ஆரம்பிக்கிறதுனால இது பிராட்டிய குறிக்கிற பாசுரமா அமைஞ்சிருக்குன்னு சாய்ப்பா பெரியவா. இது பகவத் பாஷ்யகாரருக்கு ரொம்ப உகந்த பாசுரம் இது. இந்த பாசுரமானது இந்த திருப்பாவையிலேயே இதுக்கு சுவாபதேசம் அந்யாபதேசம்னு தனித்தனியா தேவைப்படாத, நேரடியாவே பிராட்டியை எப்படி நம்ம வந்து வேண்டறோம் அப்படிங்கறத நேரடியாவே சொல்ற பாசுரமாவே அமைஞ்சிருக்கு. உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். போன பாசுரத்துல அம்பரமே தண்ணீரே சோரே இதெல்லாம் தரக்கூடியவர் அப்படி நந்தகோபாலன் அப்படின்னு சொன்னதுனால அவரோட ஐஸ்வர்யத்தை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டுட்டோமோ அப்படின்னு நினைச்சிடுவோமோன்னு ஆண்டாளானவள் இந்த பாசுரத்து ஆரம்பத்திலே உந்து மத களிற்றன் அப்படின்னு ஆரம்பிக்கிற. மதம் உந்து களிற்றன் அப்படின்னா மதஜலம் பெருகக்கூடிய யானைகளை உடையவன் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. இவர் மாடு மேய்க்கிறவர் தானே, இவருக்கு ஏது யானை அப்படின்னா அதுக்கு நிறைய வியாக்கியானங்கள். இவருக்கு யானையை வைத்துக் கொள்ளும் அளவுக்கு வசதி உண்டு அப்படின்றது ஒண்ணு. நந்தகோபாலனோட ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தோம்னா வசுதேவர் தான் அவரோட உற்ற நண்பர். மத்த களிற்று வசுதேவர் தம்முடைய அப்படின்னு சொன்னதுனால க்ஷத்ரியனான வசுதேவருக்கு நிறைய அந்த கஜாந்த ஐஸ்வர்யம்னு சொல்லப்படுற யானைகள் நிறைய உண்டுங்கிறதுனால அவர் இவர்கிட்ட கொடுத்திருக்கலாம், அதனால இவருக்கு யானை கூட்டம் நிறைய இருக்கு, உந்து மத களிற்றனா இருக்கார் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். மதமுள்ள யானைக்கு இவரே ஒப்பானவர், அதனால இவர் உந்து மத களிற்றன் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். மதமுள்ள ஒரு களிரான கிருஷ்ணன்ற யானையை உடையவர் இவர், அதனால உந்து மத களிற்றன். கிருஷ்ணனை வந்து யானைக்கு ஒப்பிட்டு நம்ம பாதுகா சாஸ்திரத்திலே ஏற்கனவே பார்த்திருக்கோம். பெருமாளை யானையோட ஒப்பிட்டு ஒரு நம் சுவாமியே வந்து அவ்வளவு அழகாக கொடுத்திருக்காரு. ஏற்கனவே நம்ம பாதுகா சாஸ்திரத்துல பார்த்திருக்கோம், நிறைய ஒப்பீடு உண்டு பெருமாளுக்கும் யானைக்கும். சலார் பிளார் என்னன்னு ஒரு பாசுரம் எடுத்து வேற நம்ம பார்த்திருக்கோம். ஆக அந்த மாதிரியான உந்து மத களிற்றன்ற ஒரு கிருஷ்ணன்ற ஒரு யானையை உடையவர் அப்படின்றதுனாலையும் இவருக்கு அந்த பெயரை கொடுத்துருக்கா. இல்ல யானைகளையெல்லாம் ஜெயிச்சு, அதாவது ஒரு யானையோட சண்டை போட்டு அந்த யானையை ஜெயிக்கணும்னா இவர் எவ்வளவு பலிஷ்டனா இருக்கணும், அப்பேற்பட்ட பலமுள்ளவர். அந்த யானைகளெல்லாம் ஜெயிச்சு அதோட தந்தத்தால பெருமாளுக்கு இவர் வந்து கட்டில் பண்ணி கொடுத்துருக்காராம், அவருக்கு அவ்வளோ பலமா. இது மாதிரி யானைகளை ஜெயிச்சு அதோட தந்தத்தை எடுத்து சமர்ப்பிக்கிறது அப்படிங்கறத ஆழ்வாரே எடுத்திருக்கார். சிங்கவேல் குன்றம் பாசுரத்துல அங்கன்யாலம் அஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அப்படின்னு அந்த யானையோட அந்த கொம்பு அந்த தந்தத்தை வச்சு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா அது அவருக்கு அவ்வளவு பிடிக்குமா, ஏன்னா அந்த தந்தத்தால பண்ணப்பட்டது பெருமாளுக்கு அவ்வளவு பிடிக்குமா, அதனால ஒருவேளை இவர் உந்து மத கழிற்றனா இருக்கலாம். பெருமாளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தந்தத்துல ஒரு கட்டில் பண்ணி தரணுங்கிறதுக்காக யானையை ஜெயிச்சதுனால இவர் உந்து மத கழிற்றனா இருக்கலாம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். ஆக அவர் எப்பேற்பட்டவர்னு சொல்ல வந்த பாசுரம் இது. நந்தகோபாலன் எப்பேற்பட்டவர், உந்து மத கழிற்றன், ஓடாத தோல் வலியன், போர்னு வந்தா பின்புறம் காட்டி ஓடாத வலியன். இவர் கம்சன் இந்த கிருஷ்ணர் பிறந்த நாள்லேருந்து இங்க வரிசையா இத்தனை அசுரன் அனுப்பிச்சு வச்சானே, ஒரு தடவையாவது தான் வந்தானான்னா வரல. அதுக்கப்புறமா கூட கிருஷ்ணனை தான் அந்த மதுராக்கு வர சொல்றானே ஒழிஞ்சு கம்சன் இங்க வரல. ஏன்னா நந்தன் கிட்ட அவ்வளோ வலிமையும், நந்தனை பார்த்தானா அவ்வளோ பயப்படுவானோ கம்சனே. அதனால இவர் வந்து ஓடாத தோல் வலியன், அதாவது சில பேருக்கு பலம் இருக்கும் ஐஸ்வர்யம் இருக்காது, அந்த பலத்தை வச்சுட்டு அவளுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தெரியாது. சில பேருக்கு ஐஸ்வர்யம் இருக்கும் ஆனா பலம் இருக்காது, அதனால அந்த ஐஸ்வர்யத்தை அவளால பாதுகாக்க முடியாது இவளுக்கு பலம் இல்லாததுனால. அந்த மாதிரி கிடையாது, இவர்கிட்ட ஐஸ்வர்யமும் இருக்கு ஓடாத தோல் வலியன், யானைகளும் இருக்கு ஐஸ்வர்யத்தை குறிக்கிறதுக்கு, ஓடாத தோல் வலியன் இவருக்கு அந்த பலமும் இருக்கு அப்படின்னு காமிக்கிறார். அப்பேற்பட்ட நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னா, ஒரு பொண்ணை எப்பவுமே குறிப்பிட்டு சொல்லும் போது இன்னாருடைய மருமகள்னு சொல்லி கூப்பிடுறதுதான் அவளுக்கும் மரியாதை, அவளோட குலத்துக்கும் அது கௌரவம். இப்ப சீதை வந்து ஹனுமான் கிட்ட தன்னை பத்தி சொல்லிக்கும் போது தசரதனோட மருமகள் நானுன்னு சொல்லிப்போம். எல்லா இடத்துலயுமே சீதை அப்படிதான் ஆரம்பிப்போம், தசரதனின் மருமகள்னு தான் ஆரம்பிப்போம். ஏன் அப்படி அப்படின்னா, அந்த அந்த மாதிரி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது தான் ஒரு பொண்ணுக்கு கௌரவம்ங்கிறதுனால இந்த இடத்துல நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னா. இந்த நப்பின்னை அப்படின்றவ யாரு அப்படின்னா, கும்பன் அப்படின்றவளோட மகள். கும்பன் யாருன்னா யசோதரையின் சகோதரன், அதாவது கிருஷ்ணனுக்கு வந்து மாமா பொண்ணு. நப்பின்னைன்றவோ கிருஷ்ணனோட மாமன் மகள். அதனால சின்ன வயசுல இருந்தே யசோதரை எப்ப பார்த்தாலும் நப்பின்னைய காமிச்சுதான் சொல்லுவலாம். நப்பின்னை காணில் சிரிக்கும்னு மஞ்சன மாட நீவாரை குளிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எப்பப்பார் நப்பின்னை காணில் சிரிக்கும்னு சொல்லியேதான் கிருஷ்ணனை வழிக்கு கொண்டு வருவோ யசோதா பிராட்டி. அந்த அந்த நப்பின்னை யாரு அப்படின்னா, நீலாதேவியோட அவதாரம் தான் நப்பின்னை. ஏழு எருதுகளை அடக்கி இவளை கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிண்டார் அப்படின்னு நிறைய ஆழ்வார்கள் பாசுரமும் உண்டு. இதுக்கு கிருஷ்ணாவதாரத்துல மட்டும்தான் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி இவா மூணு பேருமே உண்டு. ஸ்ரீதேவின்றவோ ருக்மணி, பூதேவின்றவோ சத்யபாமா, நீலாதேவின்றவோ நப்பின்னை. மூணு பேரையும் கல்யாணம் பண்ணிண்ட ஒரு அவதாரம்னா அது கிருஷ்ணாவதாரம் தான். இது தவிர இது இல்லாம இவருக்கு மொத்தம் எட்டு மனைவிமார்கள் கிருஷ்ணனுக்கு, இந்த 16,000 பேர் தவிர முக்கியமான பட்ட மகிழ்ச்சிகள் அப்படின்லாம் எடுத்து பார்த்தோம்னா எட்டு பேர் சொல்லுவார். ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி, காளிந்தி, மித்ரவிந்தா, சத்யா, பத்ரா, லக்ஷ்மணா. இதுல நப்பினையே இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும், ஆனா இதுல இருக்கிற சத்யான்ற பெண்ணத்தான் பெருமாள் ஏழு எருதுகளை அடக்கி கல்யாணம் பண்ணிட்டார்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. ஸ்ரீமத் பாகவதத்துல நப்பின்னைன்ற ஒரு பெண் பேர் சொல்லப்படல, ஆனா அந்த நப்பின்னைன்றவளை ஏழு இந்த எருதுகளை அடக்கி கல்யாணம் பண்ணிண்டார் அப்படிங்கறது ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்படுறது இந்த சத்தியான்ற பெண்ணை தான். ஆனா ஆழ்வார்கள்ல நப்பின்னைனே சாதிக்கிறார். நப்பின்னை தந்திரமா நல்விடை ஏழவிய நல்ல திரளுடைய நாதனும் ஆனவனே அப்படின்னு. ஆக இவ இந்த சத்தியான்னு சொல்லப்படுற பெண் தான் இந்த நப்பின்னையா இருக்கணும். இவ ரொம்ப சின்னவளா இருந்தப்பவே இவ யசோத கிட்ட வந்துட்டா. அங்க அங்கிருந்து வளர்ந்ததுனால சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணனோட கூட வளர்ந்தவோ, கிருஷ்ணனுக்கு பின்னாடி பிறந்தவோ அப்படின்னு சொன்னதுனால இவளை பின்னை அப்படின்னு சொன்னான். முதல்ல பிறந்தது கிருஷ்ணன், பின்னாடி பிறந்தவோ இவோன்றதுனால இவளை பின்னைன்னு. பின்னைன்றது பெயர் காரணம் தான். ஆக அவளோட பேரு வந்து சத்யாவா இருக்கலாம், அவளுக்கு பெயர் காரணம் காரண பெயரா அமைஞ்சது என்னன்னா பின்னை அப்படின்றது. ஆனா கிருஷ்ணன் மாதிரி இவ ரொம்ப குறும்புத்தனம் பண்றவெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு இவோன்றதுனால நப்பின்னை, நல்ல பின்னைன்னு சொல்றதுக்காக நப்பின்னை அப்படின்றது இவளுக்கு பேர் வந்திருக்கு. இவோ இந்த அத்தையாத்துல இருந்தே வளர்ந்ததுனால எப்பவுமே இவோ கிருஷ்ணன் கூடவே இருக்கா சின்ன வயசுல இருந்தே. இது ஹரிவம்சத்திலயும் இருக்கு, யாதவாபிதயத்திலயும் நம் சுவாமி எடுத்திருக்கார். ஆக இந்த நப்பின்னை தான் சத்யா அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா ஸ்ரீமத் பாகவதத்துல சத்யாவோட விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் ஆழ்வார்கள் நப்பின்னைன்னு எடுத்திருக்கா. அந்த நப்பின்னையை இங்க அழைக்கிறா ஆண்டாள். எப்படி அழைக்கிறா? கந்தம் கமழும் குழலி அப்படின்னு அழைக்கிறா. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி. ஏற்கனவே ஆய்ச்சியர்கள் எல்லோரும் வாசன அருங்குழல்னு ஆண்டாள் ஏற்கனவே சாய்ச்சிருக்கா. இவளுக்கும் அப்பேற்பட்ட வாசனை இருக்கு, அதனால இவ கந்தம் கமழும் குழலி. வாசம் செய் பூங்குழலால் திருவானை நின்னானை கண்டாய் அப்படின்னு ஆழ்வார். வாச பூங்குழல் பின்னை தோள்கள் மணந்தும் மற்றும் பல அப்படின்னு இந்த பின்னைக்கே வாச பூங்குழல்னு ஆழ்வார்களும் எடுத்திருக்கா. ஆக இந்த ஆழ்வார்கள் எல்லாரும் ஒரு பக்கம் இந்த பின்னையை பத்தி சொல்றது, ஒரு பக்கம்னா ராமானுஜரோட விருத்தாந்தம், நம் பாஷ்யகாரரோட விருத்தாந்தம், இந்த கந்தம் கமழும் குழலி வாச வாசனருங்குழல் அந்த அந்த இந்த லைன் இதுவும் அந்த கந்தம் கமழும் குழலியும் சீரார் வளையொலிப்பவும் பாஷ்யகாரரோட சரித்திரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லப்படுறது. என்னன்னா அவர் வந்து திருப்பாவை வந்து அனுசந்தானம் பண்ணிண்டே வீதியில வர பெரிய நம்பிகளாத்து தாண்டும் பொழுது இந்த கந்தம் கமழும் குழலின்னு சொல்லிண்டே வரும்போது அந்த பெரிய நம்பிகளோட பொண்ணான அத்துழாய் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு கிடவடான்னு ஓடி வருது. ஓடி வரும்போது சீரார் வளையொலிப்பன்னு அதோட கை வளையல் சத்தம் கேட்ட உடனே நப்பின்னையே நேர ஓடி வந்துட்டாளாக்கும்னு நினைச்சுன்னு பாஷ்யகாரர் தான் அணிஞ்சிருந்த அந்த பாதுகையை கழட்டிட்டு அப்படியே கீழே அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்தாராம், சேவிச்சாராம். என்னன்னா நப்பின்னையே வந்துட்டா அப்படின்னு தண்டம் சமர்ப்பிச்சாராம். ஆக அந்த மாதிரி அவர் அவர் ஒரு பாசுரம் சேவிக்கிறார் அப்படின்னா வெறும் அது பாசுரம் இல்ல, அதோட அர்த்தத்தோட நினைச்சுட்டே வரும்போது இந்த சின்ன குழந்தை ஓடி வரவும் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா நப்பின்னையே ஓடி வந்த மாதிரி அவருக்கு இருந்ததுன்னு இது சாயிப்பா. அதனால இது ராமானுஜரோட விருத்தாந்தத்தை ரொம்ப ஏத்தி சொல்ற ஒரு பாசுரமாகவும் அமைஞ்சிருக்கு. ஆக இந்த கந்தம் கமழும் குழலி பொதுவிலேயே பிராட்டியோட கூந்தலுக்கு வாசனை உண்டு. சீதைய சொல்லும் போது கூட சொல்லுவான், யோஜனை சீதையோட அந்த வாசனைன்றது ஒரு யோஜனை தூரத்துக்கு இருக்குமா, அந்த அளவுக்கு இங்க சீதை இருக்கா அப்படின்னா ஒரு யோஜனை அளவுக்கு அவளோட வாசமானது இருக்கும், இங்கே சொல்லிடலாமா. அந்த மாதிரி இந்த நப்பின்னையானவளுக்கும் அந்த குழல் அந்த கூந்தலானது அப்படி வாசனையோட இருக்கு. அப்பேற்பட்ட இந்த நப்பின்னையை என்ன சொல்றா, கடை திறவாய் அப்படிங்கிற, கதவை திறந்து விடுமா அப்படிங்கிற. மீதி எல்லாரும் நாங்க சொன்ன உடனே திறந்துட்டா, முதல்ல இருந்து ஒவ்வொரு பெண்ணா எழுப்பிண்டு வரா இல்லையா, அப்பெல்லாம் நாங்க சொன்ன உடனே எல்லாரும் திறந்துட்டா. இப்போதோ போன பாசுரத்துல கூட நாங்க வந்து இந்த வாயில்கா போன கேட்டோம், அதுக்கப்புறம் நந்தகோபனை கேட்டோம், எல்லாருமே கதவு திறந்துட்டா. நீதான் கடைசி, அதனால உன்னோட கதவு தான் கடைசி கதவு, அதனால கடை திறவாய். உன்னுடைய அந்த கடைசி கதவான திறந்துட்டேனா நாங்க பெருமாளை சேவிச்சுடுவோங்கிறதுனால கடை திறவாய் அப்படின்னு கேக்குறான்னு வியாக்கியானம். அப்படி கடையை திறக்கல, இன்னும் அவ இத சொல்றா ஆனா அவ இன்னும் திறக்கல அப்படின்ன உடனே பிராட்டியானவள் இன்னும் நப்பின்னையானவள் திறக்கலன்னு உடனே வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் அப்படின்னா, கோழி அழைத்தன அப்படின்னு மட்டும் சொல்லாம வந்தெங்கும் கான்னு ஏன் சொன்னா அப்படின்னா, ஒருவேளை இது சாம கோழின்னு நினைச்சுட்டு ராத்திரியில கத்துறது இன்னும் விடியலன்னு இந்த பெண்கள்லாம் சொன்ன மாதிரி நீயும் சொல்லிடுவியோ என்னவோ, அதனால நீயே வந்து பாரு. காலை என்பதன் அடையாளமா இத்தனை கோழியும் கத்துறது, அதனால வந்து எங்கும் கோழி அழைத்தன கான் அப்படின்னு கூப்பிடுறான். கோழி கூவெனுமால் தோழி நான் என் செய்கேன் ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று கோழி கூவெனுமால்னு பரகால நாயகி அவளோட தோழி கிட்ட சொல்ற மாதிரியா நம்ம வர எழுதியிருப்ப. பரகால நம்முடைய திருமங்கையாழ்வார் எழுதியிருப்ப. என்னன்னா கோழி கூவினா நான் வரேன்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்காராம். அதே மாதிரி கோழி கூவித்து இன்னும் கிருஷ்ணன் வரலையேன்னு ஏங்கிண்டு இருக்கா மாதிரியானது. இதுக்கு பெரியவாளோட வியாக்கியானம் எப்படின்னா, கோழி கூவின உடனே கிருஷ்ணன் வருவானாம், ஆனா கிருஷ்ணன் வரும்போதே மடியில ஒரு கோழியை கட்டிட்டு வருவான். என்னன்னா கொஞ்ச நேரம் ஆனவுடனே இந்த கோழி அவன் சொன்னது எப்படின்னா, ஒரு கோழி கத்தும் போது வரேன், அடுத்த கோழி கத்தும் போது நான் கிளம்பி போயிடுவேன், ஒரு நாள் முழுக்க உன் கூட இருப்பேன் அது மாதிரி சொல்லியிருக்கான். அதனால வரும்போதே இன்னொரு கோழியை மடியில கட்டிண்டே வந்துருவானாம் கிருஷ்ணன். அந்த மாதிரி வந்துட்டு பாரு, இப்ப ரெண்டாவது கோழி கத்திட்டு அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவானாம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான். ஏன்னா கோழி கத்தினா பெருமாள் வருவார் அப்படிங்கறது பரகால நாயகிலேருந்து எல்லாருமே வெயிட் பண்ற விஷயம். நாங்களும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கிருஷ்ணனும் வரணும், அதுக்கு முதல்ல நீ எழுந்து வாமா அப்படின்னு கூப்பிடுற. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் அப்படின்னா, குறுக்கத்தி கொடி அப்படின்ற கொடி படறதுக்காக ஒரு பந்தல் போட்டிருக்கா. அந்த பந்தல் மேல் எது கத்தது, குயில் கூவின அப்படின்னு சொல்லல, குயில்கள் கூவின அப்படின்னு சொல்லல, பல்கால் குயில் இனங்கள் கூவின அப்படின்னா, பல்கால்னா பல தடவை, ஒரு கால் அப்படின்னா ஒரு தடவை, ஒரு காலே சரணாக அடைந்தார்க்கும் ஒரு கால் அப்படின்னா ஒரு தடவை, பல்கால் அப்படின்னா பல தடவை, பல தடவை குயில் கத்தல, குயில் இனங்கள், குயில் சம்பந்தப்பட்ட அதோட வகையறாக்கள், குயில் இனங்களின் கூட்டங்களே கூவர்தே, இன்னுமா உனக்கு கேட்கல, அந்த கோழி கூவித்து அது நிசாம கோழின்னு சொல்லிடுவ, ஆனா உங்காத்து தோட்டத்துல இருக்கிற அந்த பந்தல்ல இருக்கக்கூடிய பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் அப்படின்னா. ஸ்ரீமத் பாகவதத்துல தூங்குற கிருஷ்ணன் எழுப்புறதுக்காக குயில் வண்டு இதெல்லாம் வந்து கானம் பாடுமா, அது என்னன்னா திருப்பள்ளி எழுச்சி மாதிரி அது பெருமாளுக்கு. அந்த மாதிரி இங்கேயும் குயில் எல்லாம் கத்தர்தே, இத வந்து ஒரு திருப்பள்ளி எழுச்சியா எடுத்துட்டு நீங்க வரமாட்டீங்களா அப்படின்னு கேக்குற. பந்தார் விரலி அப்படின்னா, கிருஷ்ணனோட பந்து விளையாடிண்டே தூங்கிட்டாளாம் பின்னே, அதனால அவ கையில அந்த பந்து இன்னும் கூட இருக்கான். பொதுவிலேயே இது ராமாயணத்துல கூட வரும். ஹனுமான் வந்து ஒரு ஒரு இடமா போய் சீத்தையை தேடிட்டு போகும்போது ஒருத்தி வீணையோடைய அப்படியே தூங்கிருப்போ, ஒருத்தி கையில வச்சுட்டு இருக்கிற அந்த வாத்தியங்களோடய எல்லாரும் தூங்கிருப்பா. என்னன்னா அத பாஸ்டே இருப்பா, அவாளையும் அறியாம அதோடயே தூங்கியிருப்பான்னு. அந்த மாதிரி இந்த இடத்துல இவ ராத்திரி முழுக்க கிருஷ்ணனோட பந்து விளையாடிண்டே இருந்தாலும் அதோட தூங்கிட்டதுனால அவளோட கையில இன்னும் அந்த பந்து இருக்கு அப்படின்ற அந்த பந்தார் விரலி. அது எதுக்கு இந்த இடத்துல சொல்றா அப்படின்னா, பெருமாள் பிராட்டி கையில இருக்கிற பந்து தான் நான் நம்பெல்லாம். அதாவது ஒரு கையில லீலா விபூதி அப்படின்ற இந்த பந்தை பிடிச்சிட்டு இருக்கா இந்த ஜீவாத்மாக்கள்லாம் இருக்கிறது, இன்னொரு கையால இந்த நப்பின்னையானவள் நித்திய விபூதின்னு சொல்லப்பட்ட பெருமாளை புடிச்சுட்டு இருக்கா. ஆக நம்பெல்லாம் தான் அந்த பந்து அப்படிங்கறதுனால உன் கையில தாமா நாங்கள்லாம் இருக்கோம், நீ தாமா எங்களை காப்பாத், தி பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உன் கையில தான் நாங்கள்லாம் இருக்கோம். பந்தார் விரலி, உன் கைக்குள்ள நாங்கள்லாம் இருக்கோம், உன் மைத்துனன் பேர்பாட, நீங்க ரெண்டு பேரும் பந்து விளையாடும் போது உன் மைத்துனன், மைத்துனன் அத்தை மகன், அத்தை மகன் உன் பேரை சொல்லி புகழ்ந்து பேசுவான்னு ஒரு அர்த்தம், உன் மைத்துனன் உன் பெயர் பாடன்னு ஒரு அர்த்தம், உன் மைத்துனன் பெயரை நீ பாட அப்படின்னு ஒரு அர்த்தம், உன் மைத்துனன் பெயரை நீ பாட. மூணாவது அர்த்தம் என்னன்னா, உன் மைத்துனன் பெயரை நாங்கள் பாடுறதுக்கு வந்திருக்கோம், அதுக்காக நீ என்ன பண்ணணும், செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, உன்னுடைய அந்த சிவந்த தாமரை மாதிரி இருக்கக்கூடிய கைகளால இந்த ஏற்கனவே பிராட்டின்றதுனால அவளுக்கு அப்படியே மென்மையான கை, அந்த ஒரு மை செவந்து போய் ஒரு தாமரப்பூ மாதிரி இருக்கிற கை, அதுல இப்ப பந்து வேற விளையாடினதுனால இன்னும் அதுக்கு சிவப்பேர் இருக்கு. சீதை வந்து சீதைய முதல் முதல்ல பாக்குற ராமன் பாக்குற, அவளோட அவ ஒரு பந்து விளையாடின் இருக்கலாம், அந்த பந்து கீழே வரும்போது வெள்ளை கலர்ல இருக்கான், கீழே பூமியிலேருந்து மேல கிளம்பி சீதையோட கை கிட்ட வரும்போது சிகப்பு கலர்ல இருக்கான், இன்னும் வானத்துல போகும்போது நீல கலர்ல இருக்கான். ராமனுக்கு அது புரியவே இல்லையா என்னதுன்னு விஸ்வாமித்திரரை கேக்குறாராம். அப்ப அவர் சொல்ற, கீழே அந்த பந்து கீழே வரும்போது சீதையோட நகத்துல இருக்கக்கூடிய அந்த வெள்ளையினால அந்த பந்து வெள்ளை கலர்ல இருக்கு. சீதை கிட்ட அது வரும்போது, சீதையோட கை கிட்ட வரும்போது கையில இருக்கிற சிவப்புனால அந்த பந்து சிவப்பு கலர்ல இருக்கு. மேல போகும்போது சீதையோட கண்ணானது அதை பாக்கிறது மேல நீல வானம் வேற இருக்குன்றதுனால அது மேல போகும்போது நீல கலரா இருக்குன்னு. ஆக பிராட்டியோட கை வந்து எப்பவுமே சிவந்த கை. அந்த சிவந்த கை செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப அப்படின்னா, சீரார் வளை அப்படின்னா என்னது அப்படின்னா, கிருஷ்ணனை திரிஞ்சு இருக்கும்போது அவ அப்படியே இழைச்சு போயிடுவலாம், அதனால வளையலானது கையிலேருந்து நழுவி கீழே ஊந்துடுமா. கிருஷ்ணன் கூடவே இருக்கார் அப்படின்னும் போது, அதாவது கொஞ்ச நேரம் அவர் இல்ல இப்ப திருப்பி வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சா அந்த சந்தோஷத்துல அப்படியே பருத்து போயிடுமோ, கைய வளையல் அப்படியே டைட் ஆயிடுமோ. அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஏன்னா இவ கூட எப்பவுமே நப்பின்னை கூட கிருஷ்ணர் இருக்காருங்கிறதுனால இவளோட வளையானது சீரார் வளை, அது வந்து வெடிக்கவும் இல்ல கீழே வழிக்கு விழவும் இல்ல, அந்த மாதிரியான சீரார் வளையா இருக்கு. ஏன்னா எப்பவுமே நப்பின்னையானவள் கிருஷ்ணனோட தான் இருக்காங்கிறதுனால சீரார் வளை ஒலிப்ப அப்படின்னா, அதாவது அவனை பத்தி நாங்க பாடுறதுக்காக வரும், அதுக்கேத்த மாதிரி உன்னோட வளையல் சப்தமானது இருக்கணும், நாங்க பாடுற பாட்டுக்கு ஏத்த மாதிரியான சப்தமா அது உன்னோட வளையல் ஒலி இருக்கணும். அது என்ன சொல்லணும், அந்த வளையல் சப்தம் எங்களுக்கு என்ன சொல்லணும்னா, அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்யதே அப்படின்ட்டு நீங்க என்ன நினைச்சு வரையலோ அதெல்லாம் நடக்கட்டும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கணும் அது உன்னுடைய அந்த வளையல் சப்தம். ஏன்னா அது அவ்வளவு மங்களகரமானது, பிராட்டியோட வளையல் சப்தம்ன்றது அவ்வளவு மங்களகரமானது, அதனால அது எங்களை வாழ்த்தரா மாதிரி இருக்கணும், நாங்க நினைக்கிறது நிறைவேறட்டும்னு சொல்ற மாதிரி ஒலிப்ப, அந்த மாதிரி அது ஒலிக்கணும். வந்து திரவாய் மகிழ்ந்து அப்படின்னா, நீ நடந்து வந்து கதவை தர, ஏன்னா நீ நடந்து வர அழக நாங்க பாக்கணும். ராமன் நடை அழக தசரதன் வந்து அப்படி அனுபவிப்பாராம், வா போகுவா இன்னம் வந்து ஒரு கால்னு இங்க வான்னு வரா, ராமன் இவ்வளவு தூரம் வந்த உடனே உன்னூர்ல போ அப்படின்னு வரா, திருப்பி போயிட்டு வரா ராமன். என்னன்னா வான்னு சொல்லும் போது அந்த முன்னழகையும், போன்னு சொல்லும் போது அந்த பின்னழகையும், அவர் நடக்கிற நடை அழகையும் பாக்கணும்னு தசரதனுக்கு அவ்வளவு ஆசையம். அந்த மாதிரி இங்க இவா வந்து வந்து திரவாய் அப்படின்னா, நீ வந்து எங்களுக்கு கதவு திறந்து விடணுமா, அதுவும் எப்படி வந்து திறக்கணும், மகிழ்ந்து, என்னடா அது காலங்கார்த்தால வந்து இதுங்கெல்லாம் தொந்தரவு பண்றதுங்களே அப்படின்னு நினைக்காம மகிழ்ந்து திறக்கணும். அந்த மாதிரி நீ எங்களுக்காக எழுந்து வந்து மகிழ்ந்து திறக்கணும் அப்படின்னு இந்த வந்து தாயாரை முன்னிட்டு பெருமாளை அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த பாசுரமானது நமக்கு கொடுத்திருக்கா. இதுக்கு சுவாபதேசம்னு தனியா ஒண்ணு தேவைப்படல, ஏன்னா இது வந்து மேலோட்டமான அர்த்தமும் சரி அதோட ஆழ்ந்த கருத்தும் சரி பிராட்டிய முன்னிட்டு தான் பெருமாளை சேவிக்கணும்னு சொல்ற விஷயமா இருக்கு. ஆனா இந்த உந்து மத கழிற்றன் அப்படின்னா உபய, அந்த உபயபூதியையும் பெற்றவரா இருக்கக்கூடிய, அதனால சந்தோஷத்துல ஒரு மதக்களிறு மாதிரி இருக்கக்கூடிய, ஓடாத தோல்வலியன் வீணாகாத சங்கல்பமாகின்ற பலத்தை உடைய பெருமாளானவர் நந்தகோபாலன். அந்த பெருமாளானவர் மருமகளே, மருமகளே அப்படின்னும் போது மறு அப்படிங்கறது ஸ்ரீவத்சம்ல இருக்கிற அந்த மறு மாதிரியான ஒரு அர்த்தத்துல எடுத்துக்கிறார். அந்த மாதிரியா இருக்கக்கூடிய மகாலட்சுமியே கந்தம் கமழும் குழலி அப்படின்னா, இந்த கந்தம் கமழும் அந்த கேசவன் அப்படின்ற பெயரை உடைய பெருமாளுக்கான ஒரு சக்கியே, அதாவது குழலி அப்படின்னு சொன்னதுனால அதற்கான பெண் உருவமா சொல்றது. அப்பேற்பட்ட நீ ஆனவள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுக்கு இந்த கடை திரவாய், அதாவது இந்த கந்தம் கமழும் குழலியான நீ கடை திரவாய், எங்களை ஆசீர்வாதம் பண்ணி நாங்க நினைச்சது நடக்கணும்னு சொல்லி எங்களுக்காக இந்த கதவை திறக்கணும். கோழி வந்து அப்படின்னு இந்த இடத்துல வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான்னு இந்த கோழி அப்படின்ற சப்தத்தினால என்ன சொல்றான்னா, நாங்கள்லாம் வந்திருக்கோம் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான், நாங்கள் தான் அந்த கோழி. ஏன் நம் தன்னை கோழின்னு சொல்லிக்கணும் அப்படின்னா, கோழியானது எப்பவுமே எது வந்து சாரமோ அதை மட்டும்தான் எடுக்கும், அசாரத்தெல்லாம் தள்ளிடும். இதுல வந்து ஸ்ரீமத் சாரத்துல வந்து நம் சுவாமி சாய்ப்பர், அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் தியஜேத் பஜேத் சார தமம் சாஸ்திரே ரத்னாகர இவாமிருத்தம் அப்படின்னு. இந்த அசாரம், அல்பசாரம், சாரதரம் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, அதெல்லாத்தையும் விட்டுறணும். சார தமம் எதுவோ அதை தான் நம்ம புடிச்சுக்கணும். அந்த மாதிரி அந்த கோழியானது எப்படி அதை கரெக்டா தனக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துன்னு மீதி எல்லாம் தள்ளிடுமோ அந்த மாதிரி வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கா. நாங்க தான் அந்த கோழி, நாங்கெல்லாம் வந்து கேட்கறோம். நாங்க வந்து எது சாரதமம்னு தெரிஞ்சுண்டு, எதை கேட்கணும்னு தெரிஞ்சுண்டு வந்து நாங்க கேட்கறோம். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். நிறைய குயில்கள் கூவருது. எந்த குயில் கூவருது? கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகம் வந்தே வால்மீகி கோகிலம். அந்த வால்மீகின்ற குயில் பெருமையை சொல்றது, பெருமாளோட பெருமையை சொல்றது. சுகர்ன்ற அந்த குயிலினம், சுகர்ன்றது வந்து கிளியா இருந்தாலும் குயிலினம் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி நிறைய இந்த பறவை வகைனங்கள் உங்களோட பெருமையை ஏற்கனவே எங்களுக்கு சொல்லிருக்கு. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட, பந்து போன்று எங்களை லீலோபகரணமாக்கி விளையாடுகின்ற உன் கனவினிடம் எங்களை போகோபகரணமாக்குவதற்கு. நாங்க இந்த லீலா விபூதியில இருக்க விரும்பல, பெருமாளுக்கு போகோபகரணமா எங்களை அங்க கூட்டுண்டு போகணும், எங்களுக்கு அந்த மோட்சத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக உன் மைத்துனன் பேர் பாடுறதுக்காக நாங்க வந்திருக்கோம். செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் அப்படின்ற. அதனால நீ என்ன பண்ணணும், உன்னுடைய ஆபரணங்கள் மூலமா எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த, காதுக்கு இனிமையான விஷயத்த, நாதத்தை உண்டு பண்ணி பெருமாள் கிட்ட எங்களை கொண்டு போய் நீ சேர்க்கணும், மகிழ்ந்து நீ எங்களை பெருமாள் கிட்ட ஏச்சுண்டு போகணும் அப்படின்னு பிரார்த்தி புருஷகாரத்துக்காக இந்த இடத்துல வேண்டி நிக்கிறத பாசுரமா இத நமக்கு கொடுத்திருக்காடியே. கவிதார்க்கிக சின்மாயே கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.